அன்பே உன்னால் மனம் freezing அடடா காதல் என்றும் amazing excuse me let me tell you something நீ சிரித்தால் iPhone drink drink பேசும் அம்பு என் மேல் பாய காதல் வந்து என்னை யால வருவாயோ என காப்பாற்ற வந்தால் மடி சாய்வேன் வாழ ஆமுதி விழுவு ராமரேவோ ராமரேவோ ஆனாமுதி மிதமி ராமரேவோ லேவரேவோ ஆனாமுதி விழுவி ராமரேவோ ராமரேவோ நீதி நீதி Oh, hustle, fistle, ye rasa vali. Un siripiram, siripiram kathagali. Yen nilavayum, nilavayum pani thuli. Kudugali. Yenakkum, unakkum, idaveli. Neeravilum, iravilum, ivai vasi. Yen pagalilum, pagalilum, nadanisi. Kudurasi. Anjana, Anjana, Konjina, Tentana, Yenkana, Yenkana, Yendrume, Ninana, Hustle, Fistle, Yerasa, Mali, One City, Pilum, City, Pilum, Kathakali, Yen Nilamayum, Nilamayum, Panituri, Kudukali. எனக்கும் உனக்கும் இடைவெளி நீரவிலும் இரவிலும் இவை வசி என் பகலிலும் பகலிலும் நடுநிசி புதிரசி வந்தால் மடி சாய்வே